நிலவே நிலவே சரிகம பதனி பாடு, என் கனவை திருடி பல்லவி வரியாய் போடு. நிலவே நிலவே சரிகம பதனி பாடு, என் கனவை திருடி பல்லவி வரியாய் போடு. உனையோ ஒரு இரவினும் தேடுகிறேன், நீ தேய்கின்ற நாளில் வாடுகிறேன். மௌனத்தில் ஆயிரம் பாட்டு நான் மயங்குகிறேன் அதை கேட்டு. நீ மாலையில் வருவதும் காலையில் மறைவதும் என்னடி விளையாட்டு. நிலவே நிலவே சரிகம பத நீ பாடு, என் கனவை திருடி பல்லவி வரியாய் போடு. என்னடி விளையாட்டு. நிலவே நிலவே சரிகம பதனி பாடு, என் கனவை திருடி பல்லவி வரியாய் போடு. உள்ளது பெண்ணா வானவில் தானா பூமியிலே பூ பறிக்கும் தேவதை தானா காதலிலே என் மனதை பறித்தது நீதானா உன் பேரு காதல் தானா தில்லானா போட வந்த மானா உன் பேரு காதல் தானா தில்லானா போட வந்த மானா வந்தது பெண்ணா வானவில் தானா கிள்ளுதடி இந்த நழகு வசனைகள் புசுதடி வண்ண கனவு கண்ணுக்குள்ளே மிதந்தது ரெண்டு நிலவு கனவில்லை இப்பொழுது என் மனது சொல்லாமல் ஒரு கதை சொல்லும் உறவு சூடாக ஆனதடி காதல் இரவு என்னோடுதான் நான் இல்லையே எல்லாமே நீதானா உன் பேரு காதல் தானா வைக்க அவள் வருவாளா என் பள்ளமான உள்ளம் வெள்ளமாக அவள் வருவாளா ஏ கண்ணோடு நான் கண்ட வண்ணங்கள் போக சுடிதாரில் மூடாத பாகங்கள் வாக செல்லும்

செய்தி கொடியன் பொருள் என்று நினைத்திருந்த பூக்களை செடி கொடியன் தந்து விடுவான நாளை காலை நேரில் வருவான வந்தவுடன் காதல் நெஞ்சை தந்து விடுவாளா மம்மியிடம் சொல்லி விடுவாளா சொல்லி விட்டு வம்பில் என்னை மாட்டி விடுவாளா தாட்சாயணி தயகாட்டு நீ வருவாளா, வந்தவுடன் காதல் நெஞ்சை தந்து விடுவாளா. சொல்லச் சொல்லாதே, தள்ளாதே தள்ளி செல்லாதே, உன்ன நான் பாட சொல் ஏது உயிர் பேசாதே, பேசாது சொல்லாதே சொல்லச் சொல்லாதே, தள்ளாதே தள்ளி செல்லாதே. Thank you. மோகம் கொண்டு ஓடி வந்தேன். வார்த்தை வாரம் கேட்டாய், காதல் மொழி வாங்கி வந்தாய், நீயும் சொல்ல மாட்டாய். நிலவை வரைந்தேன் தெரிந்தாய் நீயே, பேரை நெஞ்சுக்குள் வாசித்தேன் சுவாசித்தேன். காற்றுக்கும் எந்தன் மூச்சுக்கும் இன்று ஏதோ ஏதோ ஊடல். சொல்லாதே சொல்ல சொல்லாதே, தள்ளாதே தள்ளி செல்லாதே. தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை. வெண்ணிலவே வெண்ணிலவே வினை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை. வினை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை. இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போ. வெண்ணிலவே வெண்ணிலவே வினை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை. இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலை அனுப்பி வைப்போ. Thank you. இருளல்ல அது ஒளியல்ல, இது ரெண்டோடும் சேராது பொன்னேரம். இது இருளல்ல அது ஒளியல்ல, இது ரெண்டோடும் சேராது பொன்னேரம். தலை சாயாதே விழி மூடாதே, சில மொட்டுக்கள் சட்டென்று பூவாகும். பெண்ணே கண்ணீரே, ஏ என் உயிரே, ஆசவாணி நீயே என் ராணி சோஜா சோஜா சோஜா. அதோ அதோ ஓர் பூங்குயில் இதோ இதோ உன் வார்த்தையில் அதோ அதோ ஓர் பொன்மயில் இதோ இதோ உன் ஜாடையில் யார் இந்த குயிலை அழவைத்தது மலர் மீதுதானா சுமை வைப்பது பூக்கள் கூடி போட்டதென்று தீர்மானமே உனது சிரிப்பை கேட்டு பின்பு அவை போக்குமே ஆகாசவாணி நீயே என் ராணி சோஜா சோஜா சோஜா. நிலா நிலா என் கூடவா சலாம் சலாம் நான் போடவா சதா சதா உன் ஞாபகம் சுகம் சுகம் என் நெஞ்சிலே நிலவே நிலவே வயில் கொண்டு வா மழையே மழையே குடை கொண்டு வா அன்னை தந்தையாக உன்னை காப்பேனமா அன்பு தந்து உன்னில் என்னை பார்ப்பேனமா ஆகாசவாணி நீயே என் ராணி சூஜா சூஜா சூஜா. தாய் போல நானே பாராட்டுவேனே சூஜா சூஜா சூஜா. ஓ பிரியா இருப்பது நான் தானே ஓ பிரியா இதயத்தில் சிகரத்தில் இருப்பவள் நீதானே கண்ணீரே ஏ என் உயிரே. மின்னல் ஒரு கோடி எந்த உயிர் தேடி வந்ததே லட்சம் பல லட்சம் பூக்கள் ஒன்றாக பூத்ததே உன் வார்த்தை தேன் வார்த்ததே. மின்னல் ஒரு கோடி எந்த உயிர் தேடி வந்ததே

வந்து விடு நினைவே நினைவே எந்த நெஞ்சோடு கலந்து விடு காற்று வரும் பாதை பார்த்து உயிர் தாங்கி நான் இருப்பேன் மலர் கொண்ட பெண்மை வாராமல் போனால் மலை மீது தீ குளிப்பேன் என் உயிர் போகும் போனாலும் துயர் இல்லை கண்ணே அதற்காக பாடினேன் வரும் எதிர்காலம் வழிபாடும் பெண்ணே அதற்காகத்தான் பாடினே முதலா முடிவா அதை உன் கையில் கொடுத்து விட்டேன் என்னை மண்ணோடு கலந்து விடு உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு நினைவே நினைவே எந்த நெஞ்சோடு கலந்து விடு நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள் தூங்காது. நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள் தூங்காது. கண்மணியே கண்மணியே, கண்ணுக்குள் கண்ணாக என்றென்றும் நீ வேண்டும். என் உயிரே என் உயிரே, பூ ஒன்று உன் மீது விழுந்தாலும் தாங்காது. என் நெஞ்சம் புண்ணாய் போகுமே. நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள் தூங்காது. கண்மணியே ஓ கண்மணியே, வாரியோ வாரியோ வாரியோ வாரியோ வாரியோ வாரியோ வாரியோ. ங்கள் உண்மை என்று ஆகாதோ, நொடி நேரம் பிரிந்தாலும் காலங்களும் நின்று போகாதோ. ஒரு மூச்சு இருதேயோ, வாழ்வது நாம் அன்றி வேறாரோ. நம் காதல் வெள்ளத்தில் நடுவே நாம் இருந்தாலும் என் நெஞ்சம் தாம் கொள்ளுதே. நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள் தூங்காது. கண்மணியே கண்மணியே, கண்ணுக்குள் கண்ணாக என்றென்றும் நீ வேண்டும். என் உயிரே என் உயிரே. என் உயிர் வந்து காதல் சொல்லியதே சோன் தாண்டி வந்து ஒரு ஒளி துளி பேசியது. இனி எல்லாம் என்னை கொண்டால் இந்த உனக்கென தான் தோழி தோழி பிறக்கும் கொஞ்ச நேரம் செல்ல நீ கேட்கும் மோட்சம் தீரக்கும். என் மனதை கொள்ளையடித்தவளே, என் வயதை கண்டு விழித்தவளே, அழகிய முகம் எனக்கென தினம் அவசரம் என விழிகள் வீடும் மனத்தந்தியை படித்தே வந்தேன் அம்மம்மா இங்கு மின்னல் வேகத்து. ஆயிரம் கோடி சூரியன் போலே மலர்ந்த காதல் பூவே, ஆசைகள் கோடி மனதினில் வளர்த்தாய் கரிசு காட்டு பூவே, வானவில்லை போல பார்க்கும் இடம் எல்லாம் வரும் பூவே பூவே பூவே. வா ஆகிறது கோடி சூரியன் போல மலர்ந்த காதல் பூவே. இல்லையே நீயாக நானாகிறேன், நீராக நீ ஊற்றினால் வேறாக நானாகிறேன், கொடியாக நானாகிறேன், கிளையாய் நீ ஊன்றே செடியாக நானாகிறேன், நிலமாய் நீ தாங்கே வானத்து நிலவே. வாசலிலிருந்து வாசனை மலர்கள் உனக்கென விழித்தேன் பரிசு காட்டு பூவே. ஆயிரம் கோடி சூரியன் போலே மலர்ந்த காதல் பூவே, ஆசைகள் கோடி மனதில் வளர்த்த கரிசு காட்டு பூவே. கேட்காமலே உன்னோடு நான் வாழ்கிறேன், என்னை நீ சேராமலே என்னோடு நீ வாழ்கிறாய், என் மூச்சில் எப்போதுமே உன் காற்றை வாங்கினேன், உன் காட்சி எப்போதுமே என் கண்ணால் பார்க்கிறேன், எனக்குள் நீயும் உனக்குள் நானும் இருப்பதுனாலே இனி என்ன வேண்டும் கரிசு காட்டு பூவே. ஆயிரம் கோடி சூரியன் போலே

நம்மை ஒன்றும் செய்யாதே நீ கடலா புயலா இடியா மழையா நம்மை ஒன்றும் செய்யாதே நீ இரவா பகலா குளிரா வெயிலா நம்மை ஒன்றும் செய்யாதே நீ கடலா புயலா இடியா மழையா நம்மை ஒன்றும் செய்யாதே நீ பெருகியதே விழி வெள்ளம் காதல் காதல் என்று பேசும் வாழ்வோடு வளர்த்தினை தானே வண்ண நிலவே நிலவே வானோடு நீளம் போலே இழைந்து கொண்டது இந்த உறவே மறக்காது உன் ராகம் மறிக்காது என் தேகம் உனக்காக உயிர் வாழ்வேன் வாழ்வே வா மலர்களே மலர்களே இது என்ன கனவா மலைகளே மலைகளே இது என்ன நினைவா உருகியதே எனது உள்ளம் பெருகியதே என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன் நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன் மழை நான் பூமி எங்கு விழுந்தாலும் ஏந்திக் கொள்வேன் நீரவ நான் விண்மீன் நீருக்கும் வரை தான் நான் இருப்பேன் நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாட்டு நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாட்டு பாட்டு. சூட்டை என் சுந்தரிக்கு பரிசளிப்பேன். மோகம் தீர்க்கும் முதலிரவில் ஒரு மேகமத்தை நான் தருவேன். மாதம் இரண்டில் மசக்கை வந்தால் ஒரு மான் தோப்பு பரிசளிப்பேன். அவள் நடந்தாலோ இடை அதிர்ந்தாலோ குழல் உதர்கின்ற பூவுக்கும் பூஜைகள் புரிவேன். கண்ணிரண்டும் இமைக்கும் சிலைதானா என் கனவுக்குள் அடிக்கும் அழுதானா. வெண்ணிலாவின் தீவா அவள் வெள்ளை பூவா, கம்பன் காளிதாசன் சொன்ன காதல் செம்மீனா வெண்மீன செம்மீனா. என்னை தாராட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, தங்க தேராட்டம் வருவாளோ, இல்லை ஏமாற்றம் தருவாளோ, தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா, முட்டு இதழ் முத்தம் ஒன்று தருவாளா, கொஞ்சம் பொருள் கொலு சொல்லி கேட்கிறதே, என்னை தாராட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, தங்க தேராட்டம் வருவாளோ, இல்லை ஏமாற்றம் தருவாளோ. மின்னல் காட்டின ஆயிரம் ஆசைகள் என்னில் ஊட்டின, ஏனோ ஏனோ நெஞ்சை போட்டின, இரவும் பகலும் என்னை வாட்டின, இதயம் அவள் பெயரில் மாற்றின, காதல் தீயை வந்து மூட்டின, நான் கேட்கும் பதில் இன்று வாராதா, நான் தூங்க மடியொன்று தாரா, Thank you. காலம் எல்லாம் அவள் காதலில் கனவு கரையவில்லை கண்களில் இதயம் துடிக்கவில்லை ஆசையில் வாழ்வும் தாழ்வும் அவள் வார்த்தையில் கண்ணுக்குள் இமையாக இருக்கின்றாள் நெஞ்சுக்குள் இசையாக துடிக்கின்றாள் நாளைக்கு நான் காண வருவாளோ பாலைக்கு நீர் ஊற்றி போவாளோ வழியோரம் விழி வைக்கிறேன் என்னை தாளாட்ட வருவாளோ நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ தேராட்டம் வருவாளோ இல்லையே மாற்றம் தருவாளோ தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா முட்டு இதழ் முத்தம் ஒன்று தருவாளா கொஞ்சம் பொருள் கொலு சொல்லி கேட்கிறதே என்னை தாராட்ட வருவாளோ வருவாளோ மஞ்சம் தருவாளோ தருவாள் தங்க தேரா கொஞ்சம் மாத்து தாயே நின்றபடி உயிர் மூச்சு நிறுத்து கண்மணியே. அடிக்கும் சிறு பேச்சு, வெயில் அடிக்கும் ஒரு பார்வை, உடம்பு மண்ணில் புதையிற வரையில் உடன் வரக்கூடுமோ? பார்வை குடிப்பவள் யார், உன் போன்ற பார்வையினால் என் கண்ணை எரிப்பவள் யாரோடு தொடர்கதையே இங்கு விடுகதையா அந்த விடையின் எழுத்து எந்த விதி வந்து மறித்தத பொங்குது கண்ணீரும் பொங்குது வெள்ளி அடித்து சொன்னேனே தூரம் நீ செல்ல மனம் துடித்து தவித்தேனே மண்ணும் கட்டிக்கொண்டதே, மண்ணில் நீலம் ஒட்டிக்கொண்டதே. காதல் இடம் பார்ப்பதில்லை, அது இனம் பார்ப்பதில்லை, அது பொசுக்கென்று பூத்திடுதே. ஒரு நீரோடை மீனுக்கு கரை மேல் ஆசை வந்தது, இனி என்ன நேர்ந்திடுமோ. மலர்கையிலே மெல் மெல்லிய சத்தம் வரும், சேர்வேன். ரோஜாக்களை விட்டு விட்டு முட்கள் திருடி போவேன். மொட்டுகளே மொட்டுகளே மூச்சு விடா மொட்டுகளே, கண்மணியால் தூங்குகிறார் காலையின் மலரங்கள் புனரும்புகள் மலர் கயிறு மெல் மெல்லிய சத்தம் வரும் என் காதில் துயில் கலந்தால் என் இதயம் தாங்காது. பாதை கொண்ட மண்ணை அவளின் பாதச்சூடு பார்த்தாயா, தோகை கொண்ட மயிலே அவளின் துப்பட்டாவை பார்த்தாயா? ஊஞ்சலாடும் முதிலே அவளின் உச்சந்தலையை பார்த்தாயா? ஓடுகின்ற நதியே அவளின் உள்ளங்காலை பார்த்தாயா? கண்ணால் கண்டால் நீ சொல்லு, உன் காலில் விழுவேன் நீ சொல்லு, சின்ன சின்ன கிளியே, பஞ்சவர்ண கிளியே. எனக்கொரு ஸ்நேகிதி ஸ்நேகிதி தங்க மாதிரி, நீ ஒரு பௌர்ணமி பௌர்ணமி பேசும் பைங்கிலி. உன்முகம் பார்த்து தோன்றினாய், பூக்களை பார்த்து கொள்கிறேன், பூக்களின் காதல் மெல்லமாய் உன் பெயர் சொல்லி பார்க்கிறேன். எனக்கொரு ஸ்நேகிதி ஸ்நேகிதி தங்க மாதிரி, நீ ஒரு பௌர்ணமி பைங்கிரி. உன்முகம் பார்க்க தோன்றினால் பூக்களை பார்த்து கொள்கிறேன், பூக்களை காது செல்லுமாய் உன் பேர் சொல்லி பார்க்கிறேன். உன்னை என் இழைத்தேனே. பாடும் பாட

கண்ணன் கொண்ட ராதையன ராமன் கொண்ட சீதையன மடி சேர்ந்த பூரதமே மனதில் வீசும் மாருதமே நன்றி சொல்ல உனக்கு வார்த்தையில்லை எனக்கு என்னுடைய மனச தந்துவிட்ட பிறகும் ஏமா கலங்குதே திருக்கோயில் வீடு என்று விளக்கேற்ற நீயும் வந்த நீரில் வந்த ஆண்டவனே சுவாசிக்கிறேன் என் நாயுள் நீளுமடி காலம் தோறும் உண்மையில் என் ஜீவன் உன்னை சேரும். பூமியில் நான் வாழும் காலம் தோறும் உண்மையில் என் ஜீவன் உன்னை சேரும். நீ என் காதலியானா,

அழகை பார்த்து வாழ்ந்தால் அமுதம் தேவையில்லை. உன்னை தேடும் போது இதயம் இன்று சுகமாக தொலைந்ததே. யாரிந்த தேவதை, யாரிந்த தேவதை, யாரிந்த தேவதை, யாரிந்த தேவதை. தங்கமணிகள் கோப்பேன், அதில் இரண்டு குறைந்து போனால் கண்ணின் மணிகள் சேர்ப்பேன். உன்னை தீவு போல காத்து நிற்க கடலாக மாறுவேன். யாரிந்த தேவதை, யாரிந்த தேவதை, யாரிந்த தேவதை, யாரிந்த தேவதை. ஒரு கோடி உலகெங்கும் உண்டு இந்த பெண் போல அழகான பூ ஒன்று உள்ளதா. யாரிந்த தேவதை, யாரிந்த தேவதை, யாரிந்த தேவதை, யாரிந்த தேவதை. Thank you.

உள்ளம் முருக சொல்ல ஆசைதான் உள்ளம் முருக ஆசைதான் உயிரில் கலைய ஆசைதான் ஆசைதான் உன்மேல் ஆசைதான் ஆசைதான் உன்னில் வாழ ஆசைதான் உனக்குள் உறைய ஆசைதான் உலகம் மறக்க ஆசைதான் ஒன்றும் ஒன்றும் ஒன்றாய ஆசைதான் ஆசைதான் உன்மேல் ஆசைதான் ஆசைதான் உன்மேல் ஆசைதான் நான் காணும் உலகங்கள் யார் காணக்கூடும், நான் காணும் உலகங்கள் யார் காணக்கூடும், சொல்வது யார் சொல். வெண்பனி துளியே மெல்லன பேசும் பசும் புல்வெளியே என்னை காணும் மண்ணை பூமி, உன்னை காணவே இங்கே வேண்டும் இன்னும் ஓர் ஜன்மம், வானம் பாடி போல் பாடும் வாழ்க்கை என்றுமே வேண்டும். நான் காணும் உலகங்கள் யார் காணக்கூடும். பார்த்ததில்லை அதன் புன்னகை மனமறிவு, ஒட்டிடும் அருவியை பார்த்ததில்லை கை தொட்டதன் உணர்வறிவு, குக்கு குக்கென கூவும் குயில்களின் கூட்டத்தில் நான் இணைவேன், கட்டு கடங்கா நினைவில் கற்பனை ரக்கை விரித்திடுவேன். உங்கள் முகம் பார்த்ததில்லை வருந்ததில்லை நான், என் முகத்தை நீங்கள் எல்லாம் பார்ப்பதனால் தான். பல நினைவு கேட்டிடும் கதைகளில் கலந்தே உலவிட சுற்றி வரும் கனவு, கற்றவர் பேசிட காதில் கேட்டதில் பெற்றதெல்லாம் வரவு, வாட்டிய வறுமையில் எனக்குள் திறந்தது கற்பனையின் கதவு. வாழ்வினை நான் கண்டு கொண்டேன் தேடல் தானே, வாழ்க்கைப்படும் பாட்டினே பாடகனானே, பாட்டில் வாழும் காணவே இங்கே வேண்டும் இன்னும் ஓர் ஜன்மம், வானம் பாடி போல் பாடும் வாழ்க்கை என்றுமே வேண்டும். நான் காணும் உலகங்கள் யார் காணக்கூடும். நாதரிதம் திருதிருதம் தீம் தன்னன்னன்ன நாதரிதம் திருதிருதம் தீம் தன்னன்னன்ன நாதரிதம் திருதிருதம் தீம் தன்னன்னன்ன நாதரிதம் திருதிருதம் தீம் தன்னன்னன்ன நாதரிதம் திருதிருதம் தீம் தன்னன்னன்ன நாதரிதம் திருதிருதம் தீம் தன்னன்னன்ன நாதரிதம் திருதிருதம் தீம் தன்னன்னன்ன நாதரிதம் திருதிருதம் தீம் தன்னன்னன்ன. வானில் இருந்து வானவில் ஒன்று மண்ணில் இறங்கி வந்ததுவோ மங்கை, அவளது மந்திர கண்கள் சந்திர சூரியனானதுவோ கண்டேன் அழகிய கொலுசு கொலுசு திருகாணியானது, மனசு மனசு பின்னால் அனுபவம் புதுசு புதுசு அவள் பாத ஒரு சொல்லி கேட்கும் போது இதயத்தை காணவில்லை அது தொலைந்தும் நான் தேடவில்லை சிட்டுக்குருவின் சிறகு வாங்கி அட பறக்கணும் போல இருக்கு வெட்டு கிளியின் கால்கள் வாங்கி அட குதிக்கணும் போல இருக்கு கோடி ஜென்மம் வாழ்ந்தேன் இந்நாளே இது உண்மைதானே இதயத்தை காணவில்லை அது தொலைந்தும் நான் தேடவில்லை வாழ தண்டே சிறுகாட்டு வண்டே நினைச்சு தாயச பாட்டு கொஞ்சம் நெருங்கி வா இத கேட்டு. என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கல கல கலவென துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறு கதையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும். உங்களை போலே சிறகுகள் விரிக்க நானும் ஆசை கொண்டேன், சிறகுகள் இன்றி வானத்தில் பறந்து தினம் தினம் திரும்பி வந்தேன். ஒரு பாட்டு பாடுமோ எடுத்து கூறவே, இதயம் தாங்குமோ நீ கூறு. என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கலகல கலவென துள்ளி குதித்திடும் சின்னம் சிறுகலையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளல் தானாய் அடங்கிவிடும். இறைவனிடம் வரங்கள் கேட்டேன், ஸ்வரங்களை அவனே கொடுத்தான். மனிதரில் இதை யாரும் அறிவாரோ, நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட பாடே அன்றோ. பூமியில் இதை யாரும் உணர்வாரோ, மனதிலே மாளிகை வாசம் கிடைத்ததோ மரநிழல் நேசம். எதற்கும் நான் கலங்கியதில்லை, ராகமுண்டு தாளமுண்டு என்னை நானே தட்டிக்கொள்வேன். என் நெஞ்சில் உண்மை உண்டு வேறென்ன வேண்டும். என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கலகல கலவென துள்ளி குதித்திடும் சின்னம் சிறுகலையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளல் தானாய் அடங்கிவிடும். பாட்டை சொன்னார் பொருளற்ற பாட்டே ஆகும். பாடினேனதை நாடும் நாடும், பொருளிலா பாட்டானாலும் பொருளையே போட்டு செல்வா. போற்றுமே என் நெஞ்சம் நெஞ்சம், மனமுள்ளோர் என்னை பார்ப்பார், மனதினால் அவரை பார்ப்பேன். மறந்திடாராகம் இதுதானே வாழ்க்கை என்னும் மேடைதனில் நாடகங்கள் ஓராயிரம். பார்க்க வந்தேன் நானும் பார்வையின்றி, என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கலகல கலவென துள்ளி குதித்திடும் சின்னம் சிறுகலையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும். உங்களைப் போலே சிறகுகள் விரிக்க நானும் ஆசை கொண்டேன். சிறகுகள் இன்றி வானத்தில் பறந்து தினம் தினம் திரும்பி வந்தேன். ஒரு பாட்டு பாடுமோ எடுத்து கூறவே இதயம் தாங்குமோ நீ கூறு. என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் ஓடிக்கொள்ளும். கலகல கலவென துள்ளி குதித்திடும் சின்னம் சிறுகலையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளல் தானாயடங்கிவிடும். தென்றலை கண்டுகொள்ள மானே, கண்களின் தேவை என்ன தேனே. தென்றலை கண்டுகொள்ள மானே, கண்களின் தேவை என்ன தேனே. உள்ளத்தில் பார்வையுண்டு மானே, உண்மைகள் கண்டு சொல்லும் தேனே. நெஞ்சின் வண்ணங்களை ஓடும் எண்ணங்களை காண கண் வேண்டுமா, பேச சொல் வேண்டுமா, மலர் தெய்வாசங்கள் சொல்லுமே. தென்றலை கண்டுகொள்ள மானே, கண்களின் தேவை என்ன தே. உன்னை பார்த்தோரு குயில் கூவுதே, அந்த காற்று அதிகாலை மாலை இரவு காத்து மௌனத்தின் வாசலே தீரப்பா பெண்களை கண்டு கொள்ளமானே கண்களின் தேவை என்ன தேனே உள்ளத்தில் பார்வை உண்டு மானே உண்மைகள் கண்டு சொல்லும் தேனே நெஞ்சின் வண்ணம் சொல் வேண்டுமா மலர் பூத்ததை வாசங்கள் சொல்லுமே பெண்களை கண்டு கொள்ளமானே கண்களின் தேவை என்ன தேவை உள்ளத்தில் பார்வை உண்டு உண்மைகள் கண்டு சொல்லும் பேசும் பூவே உன்னை எண்ணி வாழ்கின்ற பார்த்தோ எந்த குறை நான் என்ற நேரம் வரை தூங்காத உந்தன் மழை ஓடோடி வாராயோ தவிக்கின்றே செம்பருத்தி பூவே செம்பருத்தி என்ன சொல்லும் என்று பூவரியும், நான் என்ன சொல்ல வந்தேன், நெஞ்சில் என்ன அள்ளி வந்தேன், ஒரு நெஞ்சம் தான் அறியும். வானாவில் என்ன சொல்ல வந்ததென்று மேகமே உனக்கென்ன தெரியாதா, அள்ளிப்பூ மலர்ந்தது ஏன் என்று வெண்ணிலவே உனக்கென்ன தெரியாதா, சுகமா தெரியவில்லை, சிறதா சிறையா புரியவில்லை, அதை சொல்லத்தான் நினைக்கின்றேன், நான் சொல்லாமல் தவிக்கின்றேன். செம்பருத்தி பூவே, செம்பருத்தி பூவே, உள்ளம் மள்ளி போனாய் நினைவில்லையா, சொல்லத்தான் நினைக்கின்றே, நான் சொல்லாமல்